மலர் பூவைத்தாய், மணப்பூவைத்து பூவைத்த பூவைக்குள் தீ வைத்தாய். மழையில் ஆட நான் நான் நனைந்து வாட, எங்காலத்தில் ஒன்றத்தில் ஆடிக்கொள்வன் சத்தம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாரே தகுமா? தென்மலை தேக்கு நீதான் உங்கள் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் சேரும் கலந்தது போலே கலந்த சொன்னரே.